ஆடி ஆத்தாடி மகராசி, என்ன ஏத்துக்கடி ஏத்துக்கடி சொகவாசி. பொக்கரமக்கா ஹே பொக்கரமக்கா, உன்னோட உன்னோட மகராசி, நீ அங்கங்க தொட்டுப்பட்ட கைராசி. பொக்கரமக்கா ஹே பொக்கரமக்கா, முள் வாங்கி தரவா, முள்ள கொஞ்சம் எடுத்துக்கடி மெதுவா. உள்ளூர் கோடாங்கி படவா, நீ பேயோட்டு பேயோட்டு மெதுவா. குயமுயா குயமுயா குயமுயா ரே, கோழிக்கறி சூடு வச்சு சமைச்சு தந்தாளே. குயமுயா குயமுயா குயமுயா ரே, குருவி கொஞ்சம் குருவி கொஞ்சம் கைய தந்தாரே. ஆத்தாடி ஆத்தாடி மகராசி, என்ன ஏத்துக்கடி ஏத்துக்கடி சொகவாசி. கொக்கரமக்கா ஹே கொக்கரமக்கா, உன்னோட உன்னோட முகராசி, நீ எங்கெங்க தொட்டுப்பட்ட கைராசி. கொக்கரமக்கா ஹே கொக்கரமக்கா. தேனிலவு எங்க இருக்கு தேவலோக தேவலோக உறவா, நான் தேடிக்கிட்டு தேடிக்கிட்டு வரவா. நீ வந்துருச்சு வந்துருச்சு விடுடா. அவ படுக்கு இடம் படுக்கு இடம் மாறடி, படுத்த பின்னே படுத்த பின்னே மூணடி. பஞ்சமத்த பஞ்சமத்த வேணுமா, கோழிக்கறி சூடு வச்சு சமைச்சு தந்தாளே. கொஞ்சம் குருவி கொஞ்சம் கைய தந்தாரே. ஒட்டு மர ஒட்டு மர உறவா, நான் கட்டு மரம் கட்டு மரம் விடவா. ஆக்கி வச்ச ஆக்கி வச்ச சோறுடா, ஆறு போன ஆறு போன போருடா. பத்த மட பத்த மட பாயில, நீ ஒத்தையில ஒத்தையில காயில. ரோட்டு மேல நீ கார விட்டுக்கோ. குய்யா முய்யா குய்யா முய்யா குய்யா முய்யா ரே, குருவி கொஞ்சம் குருவி கொஞ்சம் கைய தந்தாரே. குய்யா முய்யா குய்யா முய்யா குய்யா முய்யா ரே, கோழிக்கறி சூடு வச்சு சமைச்சு தந்தாளே. ஆத்தாடி ஆத்தாடி மகராசி, என்ன ஏத்துக்கடி ஏத்துக்கடி சொகவாசி. கொக்கரமக்கா ஹே கொக்கரமக்கா, ஐயோ உன்னோட உன்னோட மகராசி, நீ அங்கங்க தட்டுப்பட்ட கைராசி. கொக்கரமக்கா முள் வாங்கி தரவா, முள்ள கொஞ்சம் எடுத்துக்கடி மெதுவா. உள்ளூர் கோடாங்கி படவா, நீ பேயோட்டு பேயோட்டு மெதுவா. குயமுயா குயமுயா குயமுயா ரே, கோழிக்கறி சூடு வச்சு சமைச்சு தந்தாளே. குயமுயா குயமுயா குயமுயா ரே, குருவி குஞ்சு கையை தந்தாளே.